ಮತೆ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ. ಜಯತಿ ಜಗದೇಕ ಸೇತು ವೇಗಪತಿ ಮಧ್ಯೆ ಲಕ್ಷಿತೋ ದೇವ ಪ್ರಶಮಯತಿ ಯ ಪ್ರಜಾನಾಂ ಪ್ರಥಿತಾನ್ ಸಂಸಾರ ಜಲಧಿ ಕಲ್ಲೋಲಾನ್. ಜಯತಿ ಜಗದೇಕ ಸೇತು ವೇಗವತಿ ಮಧ್ಯ ಲಕ್ಷಿತೋ ದೇವ ಪ್ರಶಮಯತಿ ಯ ಪ್ರಜಾನಾಂ ಪ್ರಥಿತಾನ್ ಸಂಸಾರ ಜಲಧಿ ಕಲ್ಲೋಲಾನ್. ஸ்ரீ வேகா சேத ஸ்தோத்திரத்தினுடைய நான்காவது மூன்றாவது பத்தியம் ஜெயதி ஜெகதேக சேத்து. வேகா சேத்து என்கிற பெருமாளுடைய திருநாமம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு யதோக்த காரியம் பார்த்தோம். அல்லது வேகவதி நதிக்கு அணையாக தோன்றிய பெருமாள் வேகவதி சரஸ்வதி தேவி வேகவதியாக உருவெடுத்துன்னு வரா. பிரம்மா செய்த யாகத்தை தடுப்பதற்காக அந்த யாகத்தையும் காப்பாற்றி அந்த யாகத்தின் பயனாக அந்த யாகத்திலிருந்து அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஹவிஸ் எல்லாம் ஏத்துண்டு அதிலிருந்து தோன்றிய ஒரு ரூபம்தான் தேவாதிராஜன் வரதராஜன். பிரம்மா செய்த வேள்வியிலிருந்து அவர் தோன்றினார். துரக சவன வேத்யாம் ஷியாமலோ ஹவ்யபாக கலச ஜலதி கன்யா மல்லரி கல்பசாக்கி அப்படின்னு இதில் சதிக்கிறார். வரதராஜ பஞ்சாஷத்தில் திரத சிகரி சீன்னா சத்மவான் பத்மயோனேகே துரக சவன வேத்யாம். துரக சவன வேத்யான்றது அஸ்வமேத யாகம், அதில் இவர் தோன்றினார். இதுதான் வரலாறு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் இப்போ பார்த்த பத்தியங்கள் இன்னும் ஒரு பத்தியத்தில் கூட என்னன்னு கேட்டால் எவர் அவர் அப்படின்னு ரெண்டாக அர்த்தம் பண்ணோம். பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு சொன்னோம். பூர்வார்த்தத்தில் அவர் சிறப்பாக விளங்கட்டும், அவர் வெற்றி பெற வேண்டும் எப்படிலாம் இருக்கும். உத்தராதத்தில் கீழே இருக்கக்கூடிய பக்கத்தில் எவர்னு அங்கே ஒரு இது கொடுத்துருக்கு, லிங்க் கொடுத்துருப்பார். ஸோ அது மாதிரி இங்கே ஜெகதேக சேத்துகு அல்லது வேகவதி மத்திய லட்சிதோ ஜெகதேக சேத்துகு தேவஹ ஜெயதி. அவர் என்ன பண்ணார்னு கேட்டால் யஹ பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான் பிரசமயதி. இதான் இது மேலே கீழே கூட இருக்கலாம். ஆக்சுவலாக கீழே கூட மேலே இருக்கலாம், அப்படி இருக்கலாம். இருந்தாலும் சுவாமி மாதிரி கவனம் பண்ணியிருக்கா, ஏன்னா வேகவதிக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. இப்போ வேகவதி மத்திய லக்ஷிதா தேவஹா, அதுதான் வந்து வேகவதி மத்திய லக்ஷிதோ தேவஹான்னு லக்ஷிதா தேவஹா. அடுத்து தேன்ற அந்த வியஞ்சனம் கான்சனன்ட் வந்ததுனால அந்த குறிப்பிட்ட கான்சன்ட் வந்ததுனால லக்ஷிதகன்றது லக்ஷிதோன்னு ஆயிடுது. லக்ஷிதக அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய காணப்படுகின்ற அப்படின்ற அர்த்தம். எங்குன்னு கேட்டால் மத்திய லக்ஷிதக. மத்திய லக்ஷிதகன்னு சொன்னால் நடுவில் காணப்பெறுகின்ற காணப்படுகின்ற சேவை தருகின்ற எதன் நடுவில் வேகவதி. ஸோ ஒரே பதம் சமஸ்கிருதத்தில் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் சமஸ்த பதம் பேர். சமஸ்த பதம்னா இரண்டுக்கும் மேற்பட்ட பதங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். தனித்தனியாக அவைகள் அப்புறம் அர்த்தம் கொடுக்காது. அந்த கூட்டு இதுக்கு எக்ஸ்பிரஷனுக்கு என்ன அர்த்தமோ அதில் போய் அன்வைச்சிடும். அப்போ அந்த பதங்கள் எல்லாம் சேர்த்து தான் எழுதும், தனித்தனியாக எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு வேகவதி ஸ்பேஸ் விட்டு மத்திய ஸ்பேஸ் விட்டு லட்சியத்தகன்னு எழுதக்கூடாது. ஏன்னா அப்படி எழுதினா அர்த்தங்கள்லாம் அனர்த்தமாக போயிடும். சில புஸ்தகங்கள் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு சௌரியமாக பிரித்து பிரித்து போட்டிருக்கா சில இடங்களில், அது அதோடு நிறுத்திக்கணும். அவள் தான் ஏன்னா அர்த்தம் வராச்சு, நம்ம சேர்த்துக்கணும். சேர்க்காட்டி அர்த்தம் வராது. ஸோ வேகவதி இல்லை ஹைஃபன் போட்டுக்கலாம், இங்கிலீஷில் போடுற மாதிரி ஹைஃபன்லாம் போட்டுக்கலாம். ஸோ வேகவதி மத்திய லட்சிதகான்றது ஒரே பதம். என்ன அர்த்தம்னு சொன்னால் வேகவதி என்ற ஆற்றின் நடுவே வீற்றிருக்கும் அல்லது சைனித்திருக்கும் காட்சி கொடுக்கும்னு ஒரு வாக்கியம் அது. வேகவதி இன் நடுவே காட்சி எப்படி கொடுக்கின்றான்னு கேட்டால் ஜெகதேக சேதுகு. இந்த ஜகத்துக்கு ஒரே அணை அப்படின்ட்டு வெறுமை வேகவத்தியில் மட்டும் இருக்கக்கூடிய அணை இல்லை, அந்த அணையானது அந்த பாலமானது இந்த மொத்த ஜகத்துக்கும் சொன்னார். ஜகத்து மொத்தத்தையும் ஒன்றா ஆக்கலாமா? ஏன்னா இந்த ஜகத்து வந்து இது இயம் இதம் பரிதிருஷ்யமான ஜகத்துன்னு பாஷ்யக்காரர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கே, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, இருட்டு இருக்குது, எப்படிலாம் இருக்குன்னு கேட்டால் அந்த ஸ்ரீவைகுண்டம்ன்ற ஒரு பிரதேசத்தை பார்க்கச்சு இந்த மொத்த ஜகத்துமே தமஸ்தானம் இருட்டு தானம் அந்த மாதிரியாம். சுவாமி தேசிகன் பரதராஜர் மித்யாஷ்டலத்தில் சாதிக்கிறார். சஹசிரபானோகன்ற ஸ்லோகத்தில் பகவானுடைய தேஜஸையும் அதிகம் பார்க்கச்சு சூரியன்றவன் வந்து இருட்டுக்கு சமானமாக ஆயிட்டானா. நம்மளை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் நமக்கு ரொம்ப பிரகாசமான ஒரு வஸ்து ஆப்ஜெக்ட். சூரியனை கம்பேர் பண்ணால் மிச்சம்லாம் இருட்டுன்னு நம்ம இருக்கலாம். ஆனால் சுவாமி என்ன சாதிக்காருன்னா, பகவானுக்கு எவ்வளவு ரேடியன்ஸ் அப்படின்னு கேட்டால் அதை காட்டில் பன் மடங்கு. அப்போ அவனோட ரேடியன்ஸை பறக்கச்சு சூரியனை எப்படி சொல்லலாம் கேட்டால் சூரியனை இருட்டுனே சொல்லிடலாமா, இன்சிக்னிஃபிகண்ட்டாக பேல் சென்ட் இன்சிக்னிஃபிகண்ட் சொல்லிட்டா பாருங்க. அது மாதிரி சன் தமச பர்வம் சஹஸ்ர பானோகோ அப்படின்னு சொல்கிறார். சன் தமச பர்வ சஹஸ்ர பானோகோ. அது மாதிரி மொத்த ஜகத்தை ஒன்றும் ஆக்கிடலாம், மொத்தமே தமஸ்தான், எல்லாம் அஞ்ஞானத்தில் இருக்குது இல்லாது இருட்டுன்னு சொல்லிடலாம். அப்படி இருக்கக்கூடிய மொத்த ஜகத்துக்கும் ஒரே சேத்து. ஏன்னா இங்கேருந்து நாம் என்ன பண்ணோம், வெளிச்சத்துக்கு போகணும். நாம் இருட்டில் இருந்துகிட்டு இருக்கோம், இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு போகணும், அஞ்ஞானத்திலேருந்து ஞானத்துக்கு போகணும். எப்படி போகிறதுன்னு கேட்டால், இந்த அணையை நாம் பற்றினோமையானால் செல்லலாம். அப்போ மொத்த ஜகத்துக்கும் அல்லது எல்லாருக்கும் ஒரே வழி பகவான் தான், வேறு வழியே கிடையாது. மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே வழி பகவான் தான். ஜெகதேக சேத்துகும் ஒப்பற்ற அணை அது. அவன் யார், அந்த அணையானது என்னன்னு கேட்டால் தேவகா. தேவகான எம்பெருமான் தான். தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசணியும் தகவல் அவர் சாதிக்கிறார். அதில் தேவகான அந்த இடத்துல எம்பெருமான் வரதராஜன் அல்லது அந்த வேகாசேத்து யதார்த்தகாரி பெருமாள் ஜெயதி. ஜெயதேனா ஜி ஜெயின்னு தாத்து சிறப்புற்று விளங்குகின்றான்னு அர்த்தம். ஜெயத்தேனா எப்போ பாரு ஜெயிச்சுருக்குன்னு அர்த்தம் இல்லை, ஜெயி அப்படி தான் அர்த்தம். ஆனால் போர்னு நினச்சக்கூடாது. இந்த இடத்துல நான் கேட்டால் அனைவரும் ஜெயிக்கின்றார், பக்தர்களையும் ஜெயிக்கின்றான், எல்லாரும் ஹி வின்ஸ் ஓவர். அப்படின்னா சிறப்புற்று விளங்குகின்றான். அப்படி சிறப்புற்று மேன்மையோடு இருக்கச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், எல்லாத்தையுமே ஜெயிச்சிடான், சிறப்புற்று விளங்குகின்றான்னு அர்த்தம். ஸோ ஜெயதி இதான் கிரியாபதம், இதான் வேர்ப் இதில். தேவஹா ஜெயதி, தேவஹா கஹா தேவஹா, யார் அந்த தேவன்னு கேட்டால் யதோக்தகாரி வேகாசேத்து எம்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் வேகவதிய மத்திய லட்சிதா தேவஹா, மேலும் ஜெகதேக சேதுகு தேவா. ஸோ ரெண்டு விசேஷனம், ரெண்டு அப்ஜெக்டிவ் ஆச்சு. வேகவதி மத்திய லட்சிதா ஒரு அப்ஜெக்டிவ், ஜெகதேக சேதுகு இன்னொரு அப்ஜெக்டிவ். ஜெகத்து ஏக ஜெகதேகன்னு அந்த தக்காரமானது ஏ என்ற அச்சோட சேர்ந்த உடனே அது ஜெகதேக தா வனது தா ஆகிடும். எல்லாமே உச்சாரணத்துக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சந்திக்கலாமே. இப்போ ஜெகத் ஏகன்னு சொல்கிறது கொஞ்சம் சிரமம். நம்ம இதை உன்னிப்பாக கவனித்தோம்னா, உன்னிப்பாக சூக்மமாக கவனித்து வச்சுக்கோங்க. ஜெகத்து ஏகன்னு சொல்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின், வேறு அது ஜெகதேக்கன்றது ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ சந்தின்றது எதுக்குன்னு சொன்னால், நம்ம தொடர்ந்து கஷ்டப்படாமல் பேசுகிறதுக்காக இருக்கக்கூடிய ஃபினாமினல் தான் சந்தி, வேறு ஒன்றும் அதில் இது இல்லை. அடிப்படையாக அதுதான், எங்கே பார்த்தாலும் நமக்கு தான். இந்த ஏ வேகவதி மத்திய லட்சிதோ தேவகன் ஏ ஆச்சுன்னா, வேகவதி மத்திய லட்சிதா தேவகான்னு சொல்கிறது இட் ரெக்வேர்ஸ் மோர் எஃபர்ட் அண்ட் பிட் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ். ஆனால் வேகவதி மத்திய லட்சிதோ தேவகா சொல்கிறது ஈஸி. ஸோ அது இருந்தாலும் ரேண்டமாக இல்லாமல் அந்த எழுத்துக்களுக்கு உரிய தர்மங்களை வச்சுக்கொண்டு அந்த சந்தியெல்லாம் பண்ணியிருக்கா. அடுத்து யஹ பிரசமயதி, இப்போ யவன் யஹ பிரசமயதி, யஹன்னா யவன், சஹா தேவஹா ஜெயதின்றது மேலே சஹா அதிகாரம் பண்ணிக்கணும். இப்போ யஹான்றது என்னன்னு சொன்னால் யவன், எந்த எம்பெருமான் என்ன பண்ணான், பிரசமயதி. பிரசமயத்தின்னு சொன்னால் அடக்குகின்றான் அர்த்தம். ஷம் ஷம்ன்ற தாத்துக்கே ஷம தம குணங்கள்லாம் சொல்கிற பாருங்க, ஷமஹா தமஹா. ஷம்னால கண்ட்ரோல் பண்ணுறது. ஷமயதி பிரான்றது பிரகர்ஷேன, பிரான்றது உபசர்க்கம்னு சொல்லுவோம். உபசர்க்கம் மறுபடியும் சொல்லியிருக்கோம், உபசர்க்கமானது ஒரு கிரியாபதத்துக்கு முன்னாடி வந்து சேரிச்சு அர்த்தத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கும் அல்லது விபரீதமாக்கும். அதுக்கு சில தர்மங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் ஃபிக்ஸட் மோஸ்ட்லி. அப்போ பிரான்றது பிரகர்ஷேன, பிரா நிறைய இடத்துல பார்க்கலாம். பிரான்னு போட்டாலே ரொம்ப உத்கர்ஷத்தை காட்டுறது. பிரசமயதி நன்றாக அவன் அடக்குகின்றான், எதைன்னு கேட்டால் கல்லோலான். கல்லோல கல்லோலன்னா அலை, கல்லோலன்னா அலை, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலைகள். சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலைகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தன. அது பருவம் பௌர்ணமி அமாவாசை போன நாட்கள்லாம் சந்திரன் வந்து இன்னும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டுறானா, அலைகள்லாம் பெருத்து நல்ல பலமாக வரும், நம்மளால் போய் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கடலை எப்படியாவது கடந்துடலாம் நினச்சோம்னா திருப்பி கரைக்கே வந்துடுவோம். ஏன்னா அந்த அலைகள்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்த்துடும் திருப்பியும். இப்போ இந்த அலைகள்லாம் ஓஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த கடலை கடக்கிறதுக்கு ஏதாவது உபாயத்தை யோசிக்கலாம். ஒரு போட் எடுத்து போகணுன்னா கூட அலை இல்லாமல் இருந்தால் ஒரு கால் போக முடியுமோ என்னமோ. அப்போ போக முடியாமல் இருக்கிறதுக்கு பிரதானமான விக்னம் வந்து அலைகள். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே தானே, நம்ம ஏதாவது ஒரு நாள் ஒரு காரியத்தை பண்ண நினச்சோம்னா எவ்வளவோ விக்னங்கள் வருது, பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் வருது. நம்முடைய கர்மா நம்முடைய பாப்பத்தினால என்ன பண்ணுறோம், ஓஞ்சி போய்ட்றோம், அவ்வளோதான். முடியாது, நம்மளால் முடியாத காரியம் விட்டுட்டோம். அப்போ அந்த விக்னங்கள் பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் பகவான் தான். அவனிடத்துல போய் சரணாகதி பண்ணால் நமக்கு அவன் ஒத்தாசை பண்ணுறான். நம்முடைய விக்னங்கள், நம்முடைய பாப்பங்களாகிய விக்னங்களை அல்லது விக்னங்களாகிய பாப்பங்களை ஒழித்து நமக்கு சமன்படுத்தி கொடுக்குறான் முன்னாடி இருக்கக்கூடிய பாதையை. பிரதிதான், பிரதிதான்னு போட்டால் அகன்று ஆழ்ந்து உயர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டால் கல்லோலான். என்ன அலைகள் இந்த இடத்துல கேட்டால் ஜலதி கல்லோலான். ஜலதி தீன்ற ஒரு சஃபிக்ஸ் வந்து ரிசப்டக்கல் அப்படின்றத குறிக்கும், இருப்பிடம்னு குறிக்கும். ஜலம், அப்போ ஜலத்தினுடைய இருப்பிடம், எப்பொழுதும் ஜலத்துக்கு இருப்பிடமாக சமுத்திரம் தான் இருக்கு. ஜலதி, வெறும் ஜலதி அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது சம்சார ஜலதி. சம்சாரமாகிய சாகரம், சம்சார சாகரம், அதில் இருக்கக்கூடிய பெருங்கடல்கள், அது அலைகள்லாம் இருக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக இருக்கும், எல்லாருக்கும் ஒரே அலை இல்லை. ஒரு ஒரு சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அலை வருது, பெருசாக வருது. ஆக மொத்தம் என்ன பண்ணுறது கேட்டால் அந்த அலைகள்லாம் நம்மளை ட்ரவுன் பண்ணி நம்மளை வீக்கன் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுட்டு இடத்துக்கு. அப்போது பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த அலைகளை எல்லாம் அவன் கட்டுப்படுத்துகின்றான். சம்சார ஜலதி கல்லோலான், மறுபடியும் இது ஒரே சமஸ்தபதம். சம்சாரம் ஆகிய கடல், அதனுடைய அலைகளை. தித்தியா பக்தி பகுவச்சனம், ராமஹ ராமௌ ராமம் ராமௌ ராமானு, ராமம் ராமௌ ராமானு. அது மாதிரி சம்சார ஜலதி கல்லோலான். ஸோ கல்லோலான்றது, கல்லோலகான்றது புல்லிங்க சப்தம்ன்றது நம்ம இது பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். கல்லோலான்னு வர்றது புல்லிங்கத்தில் தான் வரும், ராமான் மாதிரி. ஸோ கல்லோலக புல்லிங்க சப்தம். பிரதிதான், இந்த பிரதிதான்றது வந்து அப்ஜெக்டிவ். அது இந்த இடத்துல கல்லோலகான்றது புல்லிங்க சப்தமாக இருக்கிறதுனால அதுவும் பிரதிதஹ பிரதிதவ் பிரதிதாக பிரதிதம் பிரதிதவ் பிரதிதானுன்னு வந்திருக்கு. விசேஷணமானது விசேஷியத்தை தொடர வேண்டும். சமஸ்கிருதத்தில் வந்து யூனிக்கான ஃபியூச்சர் இது. அப்ஜெக்டிவ் வந்து நவுன் எப்படி இருக்கும் அதே மாதிரி அப்ஜெக்டிவ். மிச்ச மொழிகள் அப்படி இல்லை. சமஸ்கிருதத்தில் விசேஷணமானது விசேஷியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்ஜெக்டிவ் ஆனது அவனு அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதனால் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலம். யாருடைய கேட்டால் பிரஜானாம். பிரஜைனாலே பிரகர்ஷன ஜாயத்தேன், அதாவது உண்டாகுகின்றார்கள். பிரஜைன்னு சொன்னால் அந்த இடத்துல மக்கள்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய அகன்று உயர்ந்து எழுந்த அந்த சம்சாரமாகிய கடல் அலைகளை, பெரிய அலைகளை எவன் அடக்குகின்றானோ அவன் சிறப்புற்று விளங்குகின்றான். எங்கன்னு கேட்டால் அந்த வேகவத்தி ஆற்றின் நடுவே சேவை தருபவனாக இந்த மொத்த ஜகத்துக்கும் ஒரே சேத்துவாக இருக்கக்கூடிய அவன் காட்சியளிக்கின்றான்னு அர்த்தமாகுது. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரத்தில் மூன்றாவது பத்தியம், ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.